பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று, பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று, பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. கலங்குதே மயங்குதே காதல் வாடுதே, பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று, பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. பொண்ணுக்கு பொண்ணான நெஞ்சம் இன்று.